அடி 1 inch 2 inch 3 inch gap ஏண்டியம்மா அன்பு 4 inch 5 inch 6 inch டேப் காட்டிடுமா என்ன குத்தம் சின்ன முத்தம் ஒன்று இச்சுன்னு வச்சாலே உடல் மொத்தம் உள்ள ரத்தம் எறும்பு பொண்ணு உச்சியில் அடி 1 inch 2 inch 3 inch gap ஏண்டியம்மா அன்பு 4 inch 5 inch 6 inch டேப்பு காட்டிடுமா என்ன குத்தம் சின்ன முத்தம் ஒண்ணு இச்சுன்னு வச்சாலே உடல் மொத்தம் உள்ள ரத்தம் எறும்பு பொண்ணு உச்சியில் உன்னோடு நான் சேர ஒரு விண்ணப்பம் போட்டேனே ஓகேன்னு நான் சொல்லி அதில் கையொப்பம் போட்டேனே இனி என்ன உன்னை பின்ன வேற லைசென்ஸ் வேண்டாமே புதுப்பிஞ்சு பார்த்து கொஞ்சம் ஒரு பார்டர் நீ தாண்டாமே அடி 1 inch 2 inch 3 inch gap ஏண்டியம்மா அன்பு 4 inch 5 inch 6 inch டேப் காட்டிடுமா நான் கொஞ்சம் அணைச்சாக்கா அந்த தீ கொஞ்சம் அணையாதா கிட்ட வந்தா இடம் தந்தா மனம் கொட்ட